Yeah. If you have what you promise, 'cause there's plenty other girls who wanna get with me, mama. You can see me ballin' just by looking at my sneakers, and my credit card got really good features. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அது நின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. இதை உண்மை என்பதா இல்லை பொய்தான் என்பதா, என் தேகம் முழுவதும் ஒரு விண்மீன் கூட்டம் ஒய்க்கின்றதே. என் ரோம கால்களோ என் காட்டு பாறையில் ஒற்றை பூபடா, உன் வாசம் தாக்கியே மலர்ந்தேன். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அது மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. You gotta keep moving if you have what you want, 'cause there's plenty other girls who wanna get with me, mama. You can see me balling just by looking at my sneakers, and my credit card got really good features. Just